அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் கோபுவின் பொழுது மாலை வணக்கம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களுக்கு சொல்கிறேன். நான் பொதுவாக இது குப்பையை பற்றி சொல்கிறதுனால நம்ம சக்திவேல் போட்டதுக்கு கீழே நான் போட்டுருவேன். அவங்க ஆட்டுக்குப்பை போட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. அது இன்றைக்கி அந்த குப்பையை பயன்படுத்துகிற முறையில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்ன பார்த்தனோ அப்போ எனக்கு அந்த தெரியல. இப்போ கொஞ்சம் அதுலேருந்து சில புரிதல் வந்துருக்குது. அது ஒரு குப்பையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் அந்த குப்பைக்குள்ளேருந்து அள்ளுவாங்க. அந்த குப்பை முழுக்க மக்கி அடியில் பார்த்திங்கன்னா கேக்கு மாதிரி ஆயிரும். அப்படியே தொட்டா அப்படி நெருப்பாக கொதிக்க அடியில் அவ்வளோ தூரம் அந்த குப்பை வெந்து நல்லா ஒரு மண் ஏற்றிக்கிற அளவுக்கு இந்த புழு எல்லாம் வந்து அதில் வந்து மண் ஏற்றிக்கிற மாதிரி அதெல்லாம் மாற்றிடும். அப்படிப்பட்ட குப்பையை என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் குப்பரை பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் தான் அள்ளுவாங்க. இந்த எங்கள் ஊர் பக்கம் கடலக்காய் போடுறதையோ இந்த சித்திரை மாதத்தில் வந்து அள்ளுவாங்க. நல்லா வெயில் கொதிக்கிற காலத்தில் அள்ளுவாங்க. அள்ளி கொண்டு போய் அது வயலில் கொட்டி ஒரு 10 நாளைக்கு விட்டுருவாங்க. நல்லா என்ன பண்ணுவோம், அந்த காற்றுல வெயிலுக்கு நல்லா அந்த குப்பை அப்படி பல பல பலன்னு அப்படி தூளாமல் ஆகிடும். அந்த கேக்கு மாதிரி இருக்கிற குப்பை வந்து அந்த காற்று வெளியில் இருக்கிற அந்த சூடெல்லாம் விட்டுட்டு ஈரத்தை பதத்தெல்லாம் விட்டுடும், அந்த தூளாக மாயிடும். அப்போ என்ன பண்ணும், அள்ளி கொண்டு போய் வயலில் இறக்கும் போது அது பஞ்சு மாதிரி பறந்து போய் மண்ணில் உட்காரும், நல்லா உட்காரும். அப்புறம் அதுக்கு மேலே உழவு ஓட்டுவாங்க. அந்த குப்பை தான் வந்து அந்த வருஷத்துக்கே பெரும்பாலும் குப்பையை பயன்படுத்துவாங்க. அந்த குப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி இதாகும். அதில் பார்த்திங்கன்னா அந்த குப்பையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மாடு இருக்கும், ஆடு இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த மாட்டுச்சாணம் சீக்கிரம் வந்து குப்பையை மாறிடும். ஆட்டாம்புழுக்கு அவ்வளோ சீக்கிரம் குப்பையை மாறாது. அந்த முதல்ல மாறின குப்பை வந்து உடனே வந்து அந்த பருவத்துக்குரிய உரமாக மாறிடும். இந்த ஆட்டம் முழுக்க ஆகணும்னா கொஞ்சம் நாள் ஆகும் மக்கிறதுக்கு. அது என்னவோ அடுத்த பருவத்துக்குரிய குப்பையாக தான் மாறும். அப்போ அந்த வருஷம் முழுக்க அந்த குப்பை வந்து அந்த என்ன தாவரம் போடுறோமோ அதுக்கெல்லாத்துக்குமே பெரும்பாலும் கிடைக்கும். நம்மளுடைய விவசாயம் ஐயா சொல்கிற போய் 6 மாதம் வந்து விவசாயம் பண்ணுவோம், மீதி 6 மாதம் நல்லா காய போடுவோம் பூமியை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தை மாசிக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எந்த விவசாயமும் பண்ண மாட்டோம். 3 மாதம் அது இந்த மாசி பங்குனி சித்திரை அந்த 3 மாதமும் பூமியை ஓட்டி ஓட்டி ஓட்டி நல்லா நெல் பண்ணுவோம். அதனால் இந்த 9 மாதத்துக்கு இந்த குப்பை வந்து நல்லா உரம் கிடைக்கும். ஆனால் ஆட்டுக்குப்பை போடும்போது உடனே பலன் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குப்பை போட்டு நீங்கள் போனீங்கன்னா தண்ணி ஓட்டினா மேலே எல்லாம் முதக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஆட்டாம்புழுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். அதனால் அது வந்து தாவரங்களுக்கு உடனே சக்தி கொடுக்குமான்னு தெரியல. அதனால் இது ஒன்று குருவை வர குருவைன்னா 90 நாள் நமக்கு வந்துடும். அப்போ 90 நாளுக்குள்ளார வந்து அந்த உரம் நம்ம போடக்கூடிய உரங்கள் வந்து அந்த செடிக்கு அடித்து அந்த நெல் பயிர் வரணும். அது மாதிரி உரங்களாக நம்ம போட்டு நெல் பண்ணுறது அது மாதிரி உரங்கள்லாம் அது அதுக்கு தகுந்த மாதிரி அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. குருவிகளுக்கு நம்ம பெரும்பாலும் சம்பாவுக்கு வந்து 6 மாதத்துக்கு என்ன பண்ணுவோம், நிறைய தலை செடியெல்லாம் போடுவோம், நல்லா மக்கி எப்போ பயிர் வந்து நெல் பிடிப்பு வருதோ அப்போ வந்து அதெல்லாம் நல்லா தயாராக இருக்கும். அப்போ வந்து அந்த தாவரங்களுக்கு எடுத்துக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறிடும். குருவிக்கு அது எந்த அளவுக்கு ஒத்து வருது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஐயா தான் இதுக்குரிய விளக்கங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அதனால் ஐயாவுக்கு இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச புரிதலுக்கு வந்து சொல்கிறேன். நன்றிங்க.